அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி, உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி. பெத்தவள மறந்தா அவன் செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லைன்னா யாரும் இல்லடா. அப்பனுக்கு சந்தோஷம், நாலு காசு நீ கொடுத்தா அண்ணனுக்கும் சந்தோஷம். போற வழி போக விட்டா புள்ளைக்கெல்லாம் சந்தோஷம், வாரதெல்லாம் வாரி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம். நெஞ்சு நெகிழ்ந்து மந்திரம் சொன்னா வந்திருந்துதா தெய்வம் மகிழும். ஒண்ண கொடுத்து அன்பு என்னடா பண்பு என்னடா, தந்தாலும் தராம போனாலும் தாங்கும் அவ கோவில் தாண்டா. அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் கண்முழிச்சு நாளும் உன்ன பார்த்திருப்பா, தாலாட்டு பாடி வச்சு தன்மடியில் தூங்க வப்பா. பிள்ளைகளை தூங்க வச்சு கண்ணுறக்கம் தள்ளி வப்பா, உள்ளத்துல ஒன்ன வச்சு ஊருக்கெல்லாம் சொல்லி வப்பா. கொஞ்சம் பசிச்சா நெஞ்சு கொதிக்கும், தாய் போலத்தான் நண்பன் அவனே. சாமி கிட்டத்தான் ஒன்ன நினைச்சு வேண்டி இருக்கும் அன்பனவனே. அன்னைய போல் அன்பனும் உண்டு, தெய்வத்தை போல் அன்னையும் உண்டு. அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. தாங்கி கொண்ட சாமி சாமி, பெத்தவள மறந்தா அவன் செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா. அம்மா அண்ணா சும்மா இல்லடா.